மூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா, காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா. அது நானாயிருந்தேன் தெரியாதா, போலுசு கொஞ்சம் பார்த்து அதன் பல்லவியானேன் புரியாதா, சின்ன சின்ன மூக்குத்தியில் வைரமா, நின்னுவதும் காதல் தரும் மொழிதான், வெள்ளிலவு சிந்துகின்ற மழையாய் உன்னை சுற்றி மூடுவதும் அதுதான், பனிப்பூவில் வாசமாய் கலந்தேனே நானம்மா, காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா. உயிரை பருகும் காதல் அது ஒரு நாள் உனையும் பருகாதா, நீ முடிந்த பூவில் ஒரு இதழா, வாழ்ந்து விட்டு போவதற்கு நினைக்கேன், நீ நடந்த மண்ணெடுத்து சிலனா, சந்தனத்தின் வாசம் அதில் நுகர்ந்தேன், நிழல் தீண்டும் போதிலும் நிற்கிறேன், காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா, காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா.